சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது. முட்டுக்கள் சத்தம் போட்டால் வண்டுக்கே கேட்காது. அடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது. ஆளான பின்னாலே அல்லிப்பு மூடாது. ஆசை துடிக்கின்றது உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா. உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே. உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே. சொர்க்கத்தில் சேராது. எண்ணிக்கை தீர்ந்தாலும் முத்தங்கள் தீராது. எண்ணிக்கை பார்த்தாலே முத்தங்கள் ஆகாது. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார். என் நெஞ்சை சொல்ல வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றா கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே.